ரோசாப்பூவே ரோசாப்பூவே வளர்த்த வாடுறேன் எங்கே போனே. பச்சை கிளியே பச்சை கிளியே பாலூட்டி வளர்த்த பறந்து போனே. ஏன் தோப்பு குயிலே நான் தாளாட்டும் மயிலே, ஏன் தோப்பு குயிலே நான் தாளாட்டும் மயிலே. அம்மாடி என் தங்கச்சி நீதானம்மா என் மூச்சி, அம்மாடி என் தங்கச்சி நீதானம்மா என் மூச்சி. ரோசா பூவே வளர்த்தவன் ஆடுறேன் எங்கே போனே. பச்சை கிளியே பாலூட்டி வளர்த்த பறந்து போனே. தோப்பு